ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி, ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி. இசநேயன பாடுவோம் அது ஒன்றுதான் சரணாகதி, இசநேயன பாடுவோம் அது ஒன்றுதான் சரணாகதி. நாளெல்லாம் இனி நல்ல நாள், மலை சுற்றினால் கோடி நன்மைதா. நாளெல்லாம் இனி நல்ல நாள், மலை சுற்றினால் கோடி நன்மைதா. ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி. கங்கையும் அவன் தாங்குவான், திரை மதியும் தாங்குவான். கங்கையும் அவன் தாங்குவான், திரை மதியும் தாங்குவான். சங்கராயன பாடினான் நம்மை கூட தாங்குவான். சங்கராயன பாடினான் நம்மை கூட தாங்குவான். அமனை எரி செய்தவன் நம் பாவமும் எரிப்பான். அமனை எரி செய்தவன் நம் பாவமும் எரிப்பான். ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி, ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி. நான் முகன்னுடன் மாதவன் அடிமுடியை தேடினான். நான் முகன்னுடன் மாதவன் அடிமுடியை தேடினான். ஈசனோ புவி மீதிலே அடியாரை தேடுவான். ஈசனோ புவி மீதிலே அடியாரை தேடுவான். முழு பக்தியில் நாம் பாடுவோம் சிவன் முன்னே தோன்றுவான். முழு பக்தியில் நாம் பாடுவோம் சிவன் முன்னே தோன்றுவான். ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி, இசநேயன பாடுவோம் அது ஒன்றுதான் சரணாகதி. இசநேயன பாடுவோம் அது ஒன்றுதான் சரணாகதி. நாளெல்லாம் இனி நல்ல நாள், மலை சுற்றினால் கோடி நன்மைதா. அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி, ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி.